தலைப்பு தேடல். தொலைத்து தேடுவதும் தேடலாகுமோ? தேடுவது அறியாமல் தேடி தொலைகிறோம். வாழ்க்கையில் தேடல் வாழ்க்கையே தேடல். கிட்டாத தேடலிலும் கிட்டும் தேடல். கிட்டும் வரை தொடருமே தேடல். கிட்டியதும் தொடரும் இன்னொரு தேடல்.